கருவாடு உறவச்ச சோறு, ஏ உப்பு கருவாடு உறவச்ச சோறு, ஊட்டிவிட நீ போதும் எனக்கு. முத்தமட்டு நெத்தியில மார்புக்கு மத்தியில செத்து விட தோணுதடி எனக்கு. ஏ உப்பு கருவாடு உறவச்ச சோறு, ஊட்டிவிட நீ போதும் எனக்கு. முத்தமிட்டு நெத்தியில மார்புக்கு மத்தியில செத்து விட தோணுதடி.